முக்கணிச்சுவையே வருக, முத்தமிழ் கவியே வருக, முக்கணிச்சுவையே வருக. கலையே வருக, முக்கணி சுவையும் தருக, காதலனும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது. முத்தமிழ் கலையே வருக, முக்கணி சுவையும் தருக. கலையே வருக, முக்கணி சுவையும் தருக. ஓ,